மன்னல் சோடு பாகே அப்பு தென்னா மேமல் பாரே பாதல் எர்காலைத்தே நன்று ஓயாகே அது ஐயோ மேகானியமையானே வந்தினு துரு நட்டோ இந்தே பூனகத்தை கியல ஓயாகே ஒருவட்டமம் கியம்பு வெலாகே ராவிலா யண்டகியா யண்டத்தியா கேவிலகியா அதவர் ஐகிகானு வெண்டே எடின் பச்சமி வாடு காலே